ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் கல்லூரும் காலை வேளையில். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்த கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா? இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா, தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா? ஓடோடி வந்ததால் உள்மூச்சு வாங்குது, உன்மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது ஒன்றானது. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தான், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் கல்லூரும் காலை வேளையில். மகள் மூச்சு விட்டால் பூமலராது, பூமகளின் வாய்மொழியே பூஜைக்கு வேதங்களோ. கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது? ஆகாயம் எங்கிலும் நீலம் யார் தந்தது? காதல் தேவதை பூமியில் வந்த ஒரு காதல் க